ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. സെൻട്ര 45-ാമത്തെ ശ്ലോകത്തിലെ വാദുവീകളിടം പ്രപത്തി ചെയ്യുന്നത് ഉറുക്കാലും വീൺ പോകാതെ அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு பிரணமந்தி நவாபிதேர் விபாகாது நைமேரங்க நரேந்திர பாதுகேத்வாம் உபஜாதமனுத்தமாங்கமேஷாம் உபயேஷாமபி சித்திரமுத்தமாங்கம். ரங்கராஜான்னு சொல்றோமே, அந்த ஸ்ரீரங்கத்திலே எழுந்திருக்கும் ரங்கநாதன் ஒரு சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட அந்த சக்கரவர்த்தியினுடைய பாதுகைகளே, உங்களெல்லாம் விழுந்து விழுந்து ஜனங்க சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிறது ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதத்தினுடைய பரிபாகத்தினாலே தான். அதனாலதான் அவளுக்கு உன்னை சேவிக்கணும்னே தோன்றது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ எங்சான் உடம்பில் சிரசே பிரதானம்னா, இப்போ நம்ம சரீரத்தில உத்தமமான அங்கம் எதுன்னா நம்மளுடைய தலைதான். இது மற்ற எல்லா உறுப்புகளை காட்டிலும் ஒசந்த இடத்திலே இருக்கிறதுனாலே உயர்ந்ததுன்னு இல்லை, மற்ற உறுப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் நிஜமாகவே உயர்ந்து நிற்பதாலே இதற்கு அதிக சிறப்புகள் இருப்பதாலே இதுக்கு இந்த தலைக்கு உத்தமாங்கம்னு பேரு. அப்புறம் எம்பெருமான வந்து சேவிக்கிற தலையையும் உத்தமாங்கம் தான். அப்படி வந்து சேவிக்காதவாளுகளும் அதேதான். அப்படின்னா உத்தமாங்கம்னா தலையை சொல்றோம், அந்த தலையானது அனுத்தமாங்கமா ஆறது. இது ஒரு ஆச்சரியம் தானே அப்படின்னு இங்கே ஒரு சப்த சித்திரத்தை நமக்கு காட்டுகிறார் நம் சுவாமி தேசிகர். ஒருத்தர் நல்ல காரியத்தை பண்றார், இன்னொருத்தர் அதை பண்ணாத இருக்கார். இப்போ நல்ல காரியத்தை பண்றவாளுக்கும் ஒரே பலன், நல்ல காரியத்தை பண்ணாதவாளுக்கும் ஒரே பலன் இருக்குமா அப்படின்னு நாம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த சேவிக்காதவாளுடைய தலை அதுக்கு உத்தமாங்கோன்னு பேரு. இப்போ ந உத்தமாங்கம்ங்கிறத அனுத்தமாங்கம்னு வச்சுக்கிட்டா அதுக்கும் வசந்த உறுப்புன்னு தான் அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. இப்போ அது அனுத்தமாங்கம்னு சொன்னா அது தலையில ரொம்ப நீச்சதையானது, ரொம்ப மட்டம்னு அதுக்கு அர்த்தம் நம்மளால சொல்ல முடியும். சேவிக்கிறவாளுடைய தலை உயர்ந்திருக்கு, அது எப்படி அனுத்தமாங்கம்னு சொல்ல முடியும்னு சொன்னா, ந உத்தமாங்கம் யஸ்மாத்து அனுத்தமாங்கம்னு பகுவீகி சமாசத்துல அதை நாம சொல்லி பார்த்தோம்னா, எந்த தலையை காட்டிலும் சிறந்ததான மேற்பட்ட தலை ஒன்று கிடையாதோ அத்தகைய மிகச்சிறந்ததான உறுப்பு, உத்தமமான அங்கம் உத்தமாங்கம், அதுதான் சிரசு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரே சொல், அதற்கு எதிரிடையான இருவிதமான பொருட்கள். இதத்தான் கவிகள் சொற்சித்தரம்னு சொல்றார். அத அத்தி அற்புதமா இந்த 46வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் கையாண்டிருக்கார். இப்போ வேடிக்கையா கூட சொல்லுவார், என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அத ஒரு கவி பார்த்தான், அவனுக்கு பணம் கிடைக்கல, பட்னி, நாலு நாள் பட்னி. அவன் பண்ணா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னவன் எவனடா? அவன் பசி என்ன என்பதை தன் வாழ்நாளிலே அறியாதவனடான். அந்த மாதிரி இந்த பசி வந்தா பத்தும் பறந்துவோம்னு சொல்றாளோ, அந்த மாதிரி இந்த என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ங்கிறதெல்லாம் எது வரைக்கும்? ஒத்தன் தீர்க்கமா ஆலோசனை பண்ணி நன்னா சிந்திக்கும் போதுதான் அவனுக்கே கட்டம் வந்து பசிப்பட்டியில இருந்தான்னா எல்லா சாஸ்திரமும் போடும். அப்போ இந்த ஸ்லோகத்தினாலே பிரணமந்தி நவா விதேர் விபாகா துங்கிற இந்த 46வது ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் எதை சொல்ல வருகிறார் அப்படிங்கறத நம்ம ஆலோசித்து பார்த்தோம்னா, ஒரு தெளிவான விஷயத்தை இதிலே சொல்லி போயிருக்கிறார். ஆச்சாரியன் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவர்களுடைய தலையெல்லாம் உத்தமாங்கமாக ஆகிறது. அப்படி யார் ஆசிரியிக்கவில்லையோ அவர்கள் தலை ந உத்தமாங்கம் அனுத்தமாங்கம், அது தலையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆச்சாரியாளை ஆசிரியிப்பவனுக்குத்தான் சிரசு உத்தமாங்கமாக ஆகிறது. அப்படி ஆசிரயம் பண்ணாதவனுக்கு, அந்த ஆச்சாரியாளை ஆசிரியிக்காதவனுக்கு அது தலையே இல்லை அப்படின்றதான ஒரு அர்த்தம் துணிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்தை பாதுகையினால எத்தி அதுதான் பாதுகையின் மகிமைன்னு சொல்லிக்கிறது ரொம்ப தரிசிக்கத்தக்கதாக இருந்தது. கவிதார்ய சிம்ஹாய கல்யாணமாசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.